அந்த மாதிரி திருவாய்மொழிக்கு திருத்தபெயர்ப்பிறான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணிருக்க, அந்த வியாக்கியானங்கள்லாம் நம்ம மனசுல நினைக்கணும்னாக்க மதுர கவி காண்பிச்ச தொல்வழியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய அவரை முன்னிட்டு கொண்டு நாம அனுசந்தானம் பண்ணணுங்க, அந்த வழியை நாம பின்பற்ற வேண்டும் என்பது இந்த சமயன் மூலமாகவே தெரிகிறது. திருவழுதி நாடென்றும் என்று சொல்ற ஆச்சாரியன் மட்டும் போற்ற தகுந்தவர் அல்ல, ஆச்சாரியனை சார்ந்ததாக இருக்கின்ற தத்துவத்து வாஸ்தாரிகே சொல்லுங்க. ஆச்சாரியனுடைய பத்துன்னு சொல்லத்து ஆச்சாரியனுடைய குமாரர் அந்த மாதிரி அவரை சேர்ந்தவர்கள் பாஸ்தூன்னு வியாக்கியான பாஸ்தூன்னு சொல்லத்து கிருகம் ஆறாமல் கேத்திரம் வீடு முதலியது. இன்னொரு பிரகார கோழியே அதிகமாகவே போயிட்டு அதுல எதிர்க்க ஆதார சக்தி கிரமத்துல சீவைக்குத்த லோக்கல் சீவைக்குத்த நகரம் அப்படின்னு எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர்ற வழுதி நாடுன்னு பாண்டிய தேசத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா திருக்குறுகூர் நகர சொல்லி அங்கு ஓடுகின்ற தாமிரபரணி நதியை சொல்லி இப்படி இந்த கிரமத்தில் ஒரு அனுசந்தானம் இங்கு அமைந்து திருவழுதி நாடு என்றும் இந்த வழுதி நாட்டுக்கு பாண்டிய நாட்டுக்கு என்ன ஏற்றம் என்று ஒரு பார்க்கணும். இங்க பாண்டிய நாட்டில் என்ன வேணும்னா ஆழ்வார் பரதத்தை ஸ்தாபனம் பண்ணின இடம் இது பாண்டிய நாடு. பரதத்தை ஸ்தாபனம் எங்க பண்ணணும்ன்றத பற்றி என்ன யோசனை பண்ணி பார்க்கணும். யாருக்கெல்லாம் பெருமாள்லாம் பரதத்துவன்ற எண்ணம் அத ஒரு தஞ்சலம் இல்லாத எண்ணம் இருக்காரோ அங்க ஒன்று ஸ்தாபனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாண்டிய நாட்டு ராஜாக்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்தவர்கள். அவர்கள்லாம் பரமசிவனுடைய பக்தர்களாக இருந்தாராம். அதுல பாண்டிய தேசத்து ஒரு சமயத்துல பாண்டிய தேசத்து ராஜா இந்திரலோகத்துக்கு போயிருக்க. இந்திரலோகத்துல சேரன் சோழன் பாண்டியன் மூன்று ராஜாக்கள் இருக்க அசுரன் தேசத்துல வரக்கூடிய ஒரு உபாக்கியானம் இது. அங்க மியூசிக்கல் சேராட்டம் ரெண்டு சேர் தான் போட்டிருக்கா, மீதி இன்னொரு சேர் வந்து இந்திரனுடைய சேர். சேரனும் சோழனும் முதல் சேர்ந்த ரெண்டு சேர்ல உட்கார்ந்துட்டார். பாண்டியன் வந்து பார்த்தா வந்து பார்த்தாங்க அதுக்கு சேர் இல்ல, இந்திரனுடைய சேர் ஒண்ணுதான் இருக்கேன்னு பார்த்தா ஒன்னும் பயப்படவே இல்லை. நேரம் போய் இந்திரனுடைய சேர்ல போய் உட்கார்ந்து விட்டாங்க. ஆனா லோகத்தில் இருக்கிறவங்க யாருமே ஆத்மோன்னதியும் பர நிகரம் அபீகமா சென்று தனக்கு உயர்ந்தவனாக தான் உயர்ந்தவனாக இருக்கிறதோட கூட இல்லாத மீதி பேர்லாம் தனக்காட்டும் பரவாயில் இருக்கணும்னுதான் ஆசைப்படுவான். யாருக்கான வித்வானுக்கு சம்பாவனை பண்ணாக்க தனக்கு சம்பாவனை பண்றதுக்காக ஒரு ரூபாயான மீதி பேர்க்கெல்லாம் பரவாயில் பண்ணா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆத்மோன்னதியும் பர நிகரம் அபீகம் இந்த தேசிகளுடைய வார்த்தை நம்ம இல்ல தேவையத்தில் இல்ல சாதிக்கிறார். இவர் என்ன பண்ணிட்டா இந்திரனுக்கு தாக்கவே முடியல, இங்க போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு அந்த ஊர்ல மழையே இல்லாத போயிட்டோம் அப்படின்னா நீ மழை இல்லாத போனா நான் மேகத்தெல்லாம் நான் பிடிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியினால பிடிச்சு போட்டான். எங்கேயுமே மழை இல்லாத போயிட்டு இந்திரனுக்கு ஒரு காரியம் பண்ணாத போக முடியாத போயிட்டு அதையால அந்த பாண்டிய தேசத்துல மீறி அதாவது எம்பெருமான்தான் பரதத்துன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் மீறி பேர கூட பரதத்துவமாக எண்ணிந்து இருந்த ஒரு தேசத்துல பெரியாழ்வார் ஸ்தாபனம் பண்ணின பாண்டியந்தன் நெஞ்சிடலில் துவக்கடமால் பரத்துவத்தை திறமாக செப்பின்னு சொல்ல முடியனால அந்த பாண்டிய தேசத்துக்கு ஒரு விசேஷம் திருவழுதி நாடு. ஆழ்வாருடைய அவதாரத்தினால மற்றொரு விசேஷம் வந்திருக்கு. பெண்பூர் என்று சொல்லிட்டு அந்த திவ்ய தேசத்தினுடைய ஏற்றத்தை சொல்லி சொல்ற அதுல அந்த குருபூர்னு சொல்லச்சேயே ஆழ்வாருக்கு நாட்டில் ஒரு ரசம் ஓடணும். என்னன்னா ஒரு மாசத்துல போகச்சேயே நமக்கு அந்த லட்டு வாசம் அடிச்சதுனாக்க நாட்டில் ரசம் ஓடுது. இவருக்கு என்ன பண்றது அப்படின்னா அந்த கண்ணனுடைய பெருமானுடைய வித்தாந்தங்களை சொல்லச்சேயே அவருக்கு ஒரு ரசம் வர மாதிரி எல்லாருக்கும் ஒரு அதுல ஒரு அனுபவம் வரா மாதிரி தென்குருன்னு சொன்னதுமே நாட்டில் ஒரு ரசம் வருது அப்படின்னு ஆழ்வாரை மதுரகவி ஆழ்வார் சாதிச்சிருக்க. அப்படிப்பட்ட ஒரு தென்குருபூர் அது. அந்த தென்குருபூர்ல சொல்லிட்டு ஆழ்வாருக்கு சட்டாரி அந்த அபிஜிதர் பிரயாந்த சட்டாரேகன்னு சொல்லிட்டு அந்த நம்மளுக்காரு தவிர வேற ஒருத்தர் சுத்திய சோத்திரம் பண்ண தகுந்தவர் இல்லைன்னு அவர் நினைக்கிறவர். நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் தவிர வேற ஒண்ணும் ஏற்றம் பெற்றது வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறவர் அதனால ஏற்றத்துக்கு அதே மாதிரி நம்மாழ்வாருடைய குணத்தினால அவரிடத்திலேயே ஈடுபாடு கொண்டு அவருக்கு தாசனாக சேதனாக ஆனவர் இந்த தென்துருகோன்ற சட்டத்துல அதை பல இடங்கள்ல பிரயோகம் பண்ற அவர் தென்துருகோன்னகரான் வழுதி வளநாடன் அப்படிங்கிறதெல்லாம் ஆழ்வாரே அனுசந்தானம் பண்றது மாத்திரம் இல்லாத கண்ணினம் செலுத்தாமல் ஏழு மாசங்களை குருகூர் குருகூர்ன்ற சட்டத்தை சொல்லி அதுவே அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்படி ஒரு விஷயம் இங்க தென்துருகூர்ல எழுந்திருக்கிறார். அதை நினைக்கச்சே மறுவினிய வன் பொருணல் என்றொன்று அந்த குருகூருக்கு இன்னொரு ஒரு ஏற்றம் இருந்திருக்கு. அங்கதான் பொருணல்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற தாமிரபண்டி நதி ஓடுறது. அந்த தாமிரபண்டி நதிங்கிறது தென்தேசத்தில் இருக்கக்கூடிய பல நதிகளை பற்றி புராணங்கள்ல சொல்லத்தே தாமிரபண்டி நதியேற்ற கிருதமாதா பிரஜஸ்வினி காவேரீத மகாபாங்க பிரதீத்த மகாநதி இப்படி ஏழு நதிகளை சொல்லிட்டு ஆழ்வார்கள்லாம் அவதரித்த ஸ்தலங்கள். அந்த ஸ்தலங்களை சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த நதி ஜலத்தை யாரெல்லாம் பானம் பண்றவர்களா இருக்காளோ ஏகம் ஜலம் தாசாம் மனுஜோ மனுஜேஸ்வரகா பிராயோ பட்டா பகவதி வாசுதேவே இவர்கள் எல்லாம் எம்பெருமானிடத்தில் பக்தர்களாக ஆகின்றனர் என்று சொல்லுகின்றனர். ஆகையால இந்த ஏற்றமே தாமிரபண்டி நதிக்கு ஏற்றத்தை சொல்லுகின்ற மறுவினிய வன்பொருணல் அப்படின்னு சொல்லிட்டு மருவு அப்படின்றது ரசம் சொல்றது ரசோவை சகான்றது அந்த பெருமாளதான் ரசோவை சகான்னு சொல்லி ரசமாக சொல்ற அந்த ரசத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற தாமிரபண்டி நதியில் தீரத்தில் சொல்லு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை அந்த நம்மாழ்வாருடைய திருவிழிதான் சொல்லி சொல்லணும். இது அன்பருகூர் ஏறு அவரை வந்து சொல்லத்து அருமலைகள் அங்காது செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நின்றே அருமலைகள் அங்காது செய்தான் நான்கு வேதங்கள் அது அங்காதியாக சொன்னேன். நம்மளுடைய பிரபஞ்சம் நான்கு பிரபஞ்சங்களும் நான்கு வேதங்களுடைய சாரம் இதுல மலைகள்னு சொல்றதுனால சகசிரகாபரிஷத்து சொல்லப்படினால சாமவேதத்தினுடைய சாரமாக இருந்திருக்கிற இந்த திருவாய்மொழியை நமக்காக அருளி செய்த நம்மாழ்வாருடைய திருவடிகளே நமக்கு பிராபியம் பிராபகம் உபாயம் உபேயம் என்று எல்லாமாக இருந்திருக்க அப்படின்னால அதை எப்பொழுதும் சிந்தினால் தான் ஞானம் பண்ணணும்னு யார் பார்த்து சொல்றேன்னா நம்மளுடைய மனத்தை பார்த்து சொல்றேன். மனத்து ஒரு அச்சேதனம் அதை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னா அதே தரத்திலாம் கூட சைத்தன்யத்தை உண்டு பண்ணக்கூடியது நம்மாழ்வாருடைய அற்புதமான இந்த திருவாய்மொழி. அதை மனசுல நினைச்சுண்டு அங்க சிந்தையாய் அப்படின்னு சொல்லி நெஞ்சேன்னு சொல்லி எப்பொழுதும் சிந்திக்கணும்னு சொல்லிக்கிறேன். அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய பாசனங்களை நம்ம மனசுல நினைக்கும்படுத்தி அந்த அனுகிரகம் அந்த திருமணத்தினரும் திருக்குறையிற்கிறான் எல்லாமும் பண்ணணுன்றத பிரார்த்திச்சுண்டு இந்த சன்னிவேசத்தில் அரியனுக்கு இந்த உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை வழங்கியதற்கு திருமண நம்பிகள் வம்சத்தார் எல்லாருக்கும் அரியனுடைய தன்யவாதத்தை சொல்றேன். ஒரே ஒரு செகண்டு இந்த உற்சவம் ஆரம்பித்த நாளிலிருந்து அன்னமாச்சார் இந்த உற்சவத்தை சிறப்பா நடத்துங்க அவர் எல்லாரோடையும் கூட இருந்து நடத்தி வச்சிருங்க. இந்த கீழ் இருக்கிறவர்களை பார்த்து இந்த கணவாச்சாரருடைய தேவைகள் இங்க உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துருப்பா ஒவ்வொருத்தர் பண்றதும் இப்ப பார்த்தா அது குறையா இருக்கு. யார் நோட்ஸ் எடுக்கிறாரு தெரியலையே, யார் உபன்யாசம் பண்றதுலேருந்து ஒரு குறையா இருக்கு. அந்த இடத்துல முடிஞ்சாச்சார் இப்போ அந்த இடத்துல வந்து இது பண்ணிருக்க அது ஒரு பக்கம் அவர் சிவைக்கு சென்று போய் அங்கிருந்தும் இந்த திருமண நம்பிகள் வைபவத்தை அனுபவிச்சிருந்தா அங்கே திருமணத்தன்ற வைபவத்தை அவரோட இருக்கிற ஒரு நெருக்கம் இதை சொல்ல வைக்கிறது இந்த இடத்துல வந்து அந்த ரீதியில் அடையன் இந்த ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த பிரபல நம்பிக்கையினுடைய ஒரு வைபவத்தில் கலந்து உபன்யாசம் கொண்டு முடியாமல் ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அப்படியே சந்தித்தீங்கன்னா கவிதா கல்யாணம் சின்னதை வேதாந்த பிரபேணம்